மதுர கொண்டு மல்லியன் பாடாமா நான் தலையில் சுட்டுற நீ வாமா நீ வாமா நீ வாமா வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா